மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டு பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. சுகம் இங்கு படைக்கும் பெண்மையும் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும். கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அடங்கிவள் பிறப்பிருதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டிப்பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடும். கட்டிய பவழமும் பொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதாரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லேனும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும். எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி. முடி முதல் அடிவரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டிப்பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டிப்பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ?